种。 என்னுடைய பெயர் வந்து ஞானப்பிரகாசம். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் நரசிங்கத்தம் கிராமத்தில் இருக்கேன். இளங்கலை அறிவியல் படிச்சிருக்கிறேன். படிச்சுட்டு அப்போது உள்ள சூழ்நிலையில் எளிதில் வேலை கிடைக்காத காரணத்தினால என்னுடைய படிப்பை தொடர முடியாமல் என்னுடைய தந்தையாரின் மரணம் குறுக்கிட்டது. அதனால் அப்போ உள்ள சூழ்நிலையில் என்னால் வேலைக்கு போக முடியல. அதனால் எனக்கு இருந்த அந்த கொஞ்ச நிலத்தில் வந்து விவசாயங்கிற ஒன்று வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். எல்லாரும் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது விவசாயம்னா என்ன அப்படிங்கிறத நான் முதல் தடவையாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். எதற்காக பரப்பு, எதற்காக நிலம், எதற்காக நெல் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. பூமியில எந்த உயிரினமும் செய்யாத ஒரு வேலை, நம்மளை விட பல மடங்கு சாப்பிடுது மாடு, அது விவசாயம் செய்யறதில்ல. ஆடு விவசாயம் செய்யறதில்ல, கோழி விவசாயம் செய்யறதில்ல, பறவைனங்கள் விவசாயம் செய்யறதில்ல, எந்த நீர்வாழ் உயிர்கள் விவசாயம் செய்யறதில்ல, ஊர்வன விவசாயம் செய்யறதில்ல, எல்லாமே யாருமே பூமியில தோன்றிய எந்த உயிரினமும் வேளாண்மை என்ற ஒன்றை செய்யவில்லை. ஆனால் மனிதர்கள் ஏன் வேளாண்மை செய்கிறார்கள்? அதுலயும் அந்த நெல்லுங்கிற ஒண்ணு எதற்காக நம்ம வந்து தண்ணியை நிறுத்தி தண்ணியில விளைய வைக்கிறோம், மற்ற தானியங்கள் மாதிரி இல்லையே. இந்த நெல்லை எதுக்காக நம்ம உணவுப் பொருளா கையில் எடுக்கணும்? வாழைப்பழம் எவ்வளவு பெருசு, முந்திரி கொட்டை எவ்வளவு பெருசு, பலா கொட்டை எவ்வளவு பெருசு, இதெல்லாம் பல நாட்களுக்கு வைத்து பயன்படுத்தக்கூடியது. பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து பயன்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எதற்காக உழவுங்கிற ஒண்ண கையில் எடுத்துக்கிட்டு நெல்லுங்கிற ஒண்ண நம்ம வந்து உணவுப் பொருளாக எடுத்துக்கிட்டு இதை வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தது. அதுவும் தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே எழும்பி நின்று விளையக்கூடிய ஒரு நெல்லை போய் எதுக்காக நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்குள்ள தனிமையில் வந்தது. என்னுடைய தனிமையிலேயே என்னுடைய ஆராய்ச்சிகளை வந்து நான் தொடர்ந்துட்டு இருந்தேன். அப்போது இயற்கை வேளாண்மை பற்றி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் வந்து வெளியில் பேசுறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ மயிலாடுதுறை ஏவிசி திருமண மண்டபத்தில் ஐயாவோட பேச்சு நடந்தது. அப்போ நான் வந்து ஒரு கல்லூரி மாணவன், ரொம்ப கூச்ச சுபாவம் ஒன்னு விதைப்பாங்க, அது வந்து 90 நாள்ல ஒரு நெல் வரும், அதை அறுத்துப்பாங்க. அடுத்தது 180 200 நாள்ல ஒரு நெல், அடுத்த நெல் வரும், அதையும் அறுப்பாங்க. அதை அறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து பயிரை தெளிச்சுட்டு அறுப்பாங்க. அதை அறுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு திருத்தி உளுந்து பயிர்னு ஒண்ணு கோடையில வந்துடும், அதையும் அறுத்துப்பாங்க. ஆக ஒரு தடவை பயிர் வச்சு 3 தடவை அறுவடை செய்யற வேளாண்மை தமிழர் வேளாண்மை அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா அந்த நெல் உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த விவசாய உலக பத்திரிகையில பாரம்பரிய ஒட்டடை நெல்லை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஞானப்பிரகாசம் அவர்கள்ட்ட நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி அடுத்த இதழிலேயே நானும் ஐயாவும் சேர்ந்து நின்றுட்டு எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் எந்த ஆண்டு இருக்கும்? அது வந்து ஒரு 80-90 இருக்குங்கய்யா. அந்த நிகழ்வு எனக்கு நல்ல நினைவு இருக்கா. இந்த தண்ணீருங்கிற ஒண்ணு வந்து என்ன செய்யுது அப்படிங்கறத நான் தனிமையில ஆராய்ச்சி செஞ்சேன். தண்ணீருங்கிறத வந்து ஒரு பொருள் எவ்வளவு மிக முக்கியமான செய்தி அப்படிங்கறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இயற்கைங்கிற பேர்ல மழை பெய்யும் போது விதைகள்லாம் முளைச்சுது. வேட்டில இருந்து தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடும்போது அந்த முளைச்சிருந்த செடி எல்லாம் குடிச்சுது. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வெய்ய அடிக்கும் போது காயுது. திருப்பியும் தண்ணி இல்லாம செடி வாடுது. மேட்டிலிருந்து திருப்பி மழை பெய்யும் போது பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுது. செடி குடிக்கிறதுக்குள்ளேயே தண்ணி ஓடுது. அப்பதான் முதல் தடவையா ஒரு உயிர் இறக்கத்தோட அந்த செடி தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக உழவன் மேம்பட்ட அறிவோட மனித உயிர் அவன் தான் என்ன செய்யறான், முதல் தடவையா அந்த வரப்புங்கிற ஒண்ணு எடுத்து அந்த இடத்துல தண்ணியை நிறுத்துறான். பூமியில பெய்த மழை உனக்கே சொந்தம்னு வரப்பெடுத்து நிறுத்திய முதல் அறிவு தமிழ் அறிவு. மண்ணுக்கு அவன் தான் முதல் தடவையா அறிவு ஊட்டுறான். அதுக்கு முன்னிலாம் மண்ணுக்கு அறிவு இல்ல. மழை பெஞ்சா இருக்கும், பள்ளம் இருந்தா நிற்கும், மேடு இருந்தா ஓடிட்டே இருக்கும். பெய்யற மழை உனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி நீரை நிறுத்துகின்ற அமைப்பை முதல் தடவையா உழவன் தான் உருவாக்குறான். அப்பதான் அந்த உயிர்களே அங்க துளிர்க்குது. நீரின்றி அமையாது உலகுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி பூமியில உயிர்கள் இருக்கு, எப்படி பூமியில உயிர்கள் இயங்குதுன்னு ஒரு மாபெரும் ஆராய்ச்சி வந்து திருவள்ளுவனை குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. அவன் யோசிச்சு பார்க்கும்போது கடைசியா புரியுது, இதுதான் காரணமா, நீரின்றி அமையாது உலகு, நீர் தான் பூமியில எல்லாத்தையும் அமைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் எழுதணும். அது வந்து ஒரு ஆச்சரியமான செய்தி. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவியல் செய்தி. அது அந்த மாதிரி அந்த வரப்படுத்தி நிறுத்தின நீர்ல அவனுக்கு துணையா அந்த நீர்ல நின்று எழும்பி நின்று விளைஞ்ச ஒரு பொருள் தான், அவன் கண்டெடுத்த ஒரு பொருள் தான் நெல். வேற பூமியில எந்த தானியமும் நீர்லயே நின்று நீர்லயே எழும்பி நீர்லயே விளையாது. இன்னைக்கும் மடுமுழுங்கின்னு நெல் இருக்கு. ஆந்திராவில் போட்டில் போய் இன்னைக்கும் நீட்டு குச்சியில் நாத்த நட்டு உள்ளே சொருகிட்டு வருவாங்க. அது உள்ளிருந்து எழும்பி மேலே வந்து அப்படியே தண்ணிக்கு மேல வந்து நீட்டா இலைகள் விட்டு காய்க்கும், திருப்பி போட்டிலேயே போய் அதை அறுத்துட்டு வந்துருவாங்க, கதிர் விட்டு விளையும். மடு முழுங்கிங்கிற நெல் இன்னமும் இருக்கு ஆந்திராவில் நடுறதா இன்னமும் வரலாறு இருக்கு. அந்த மாதிரி நம்ம இதுலயும் இருக்கு, காட்டி அவனை 7 அடி உயரம் கூட வரும், எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதை கடந்து வரும். ஒட்டடையான் மழைக்கெல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் தாண்டி வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த நெல்லை வந்து எதுக்காக கண்டுபிடிச்சான்னா, பூமியில உயிர்கள் உயிர் வாழ்வதற்கான உயிர் சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறதாகவே நெல்லுங்கிற ஒன்னையே உழவன் கையில் அடிச்சான். அந்த உழவன் அந்த நெல்லை எவ்வளவு சிரமப்பட்டு உருவாக்குனானோ, அவனுக்கு எப்படி வந்து நம்ம சூரியனாலேயே பூமியில உள்ள எல்லா தாவரங்களும் உயிர்க்கிறது, எல்லா உயிர்களும் இயங்குகிறது, ஆற்றல் வந்து சூரியன்கிட்ட இருந்து பூமிக்கு கிடைக்கிறதுனால சூரியனுக்கு நன்றியோடு விழா எடுக்கிறோமோ, அது போல கால்நடைகள் அவன் வாழ்நாளெல்லாம் அவனுக்கு துணையா இருந்து உழுது உழுது அதனுடைய பாலையே அவன் குடிக்கிறான், அதனோடய வாடுறான், கசையடிபட்டு கொண்டும் அவனோடையே வாழுது, அவனுக்கு வேண்டான்னு சொல்ற வைக்கோலை சாப்பிடுது, அந்த வைக்கோலை மிக உயர்ந்த உரமா மாத்தி அவனுக்கே கொண்டு வந்து கொடுக்குது. வாழ்நாள் எல்லாம் அவனுடனேயே அவனுடைய மக்களோடு மக்களாக அவனுக்கு தாயாக இருந்து அவனோடு வாழுற கால்நடைகளுக்கு ஒரு விழா எடுத்தோம், மாட்டுப்பொங்கல்னு. இந்த மாதிரி இந்த பூமியில நீரை நிறுத்துறதுக்காகவே, பூமியில் உள்ள வெப்பத்தை தணிப்பதற்காக, சூரிய கோளுக்கு சமமான வெப்பம் பூமியோட மையத்துல இருக்கிறதா இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இன்னைக்கும் பாலைவனங்கள்ல நம்மளால உயிர் வாழ முடியாது, அண்டார்டிகாவும் ஆர்டிகாவும் கடுமையான பனி பிரதேசம், அங்கெல்லாம் உயிர் வாழ முடியாது. பூமியில உள்ள வெப்பத்தை சமப்படுத்தி பூமியில உயிர்கள் உயிர் வாழணுங்கிறதுக்காக பூமியில நீரை நிறுத்தின ஒரு மாபெரும் அறிவு. அதனாலதான் நீரை நிறுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த நெல்லுங்கிற ஒன்ன அந்த உழவன் கண்டுபிடிச்சான். அதற்காகவே அந்த உழவனை இன்னமும் நம்ம பெருமைப்படுத்துறோம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என் பையனோட பேரை சொல்லி இன்னார் அப்பாம்பாங்க, உங்களுடைய பையனை சொல்லி உங்க இன்னாரோட அப்பா நீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த உழவனை நெல்லுக்கு இவன் தான் அப்பன், நெல் இவனுடைய கருவில் இருந்து என்னுடைய குழந்தை நெல் அப்படின்னு சொல்லி அவன் நெல்லையே தன்னுடைய பேரா வச்சுக்கிட்டான். அந்த உழவனை நம்ம இன்னும் கடவுளாவே நினைச்சு வணங்குறோம். அவன் நெல்லை விதைச்ச இடத்துக்கு பேர் இருக்கு, அவன் நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு பேர் இருக்கு. நெல்லை விதைச்ச இடத்துக்கு திருத்தேலிச்சேரின்னு பேரு, நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு திருநெல்வேலின்னு பேரு. அவன் விதைச்ச நெல்லை விதைச்சதாலதான் இன்னைக்கு பூமி இவ்வளவு பாதுகாப்பா இயங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு இல்ல, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வெப்ப கோளா இருந்த பூமிக்கு உயிர்கள் உயிர் வாழ்ற சூழல் பாலைவனத்திலலாம் நம்மளால வாழ முடியாது இல்லையா. அந்த மாதிரி வெப்ப கோளா இருந்த பூமியில உயிர்கள் உயிர் வாழணும்னா நீருங்கிற ஒண்ணு அவசியம். 50 ஆண்டுகள் விதை மண்ணிலேயே கடந்தாலும் முளைக்கவே முளைக்காது. ஆழம் விதை 5000 வருஷம் உயிரோட இருக்கிற ஆழம் மரமா இருந்தாலும் முளைக்கவே முளைக்காது. ஒரு சொட்டு தண்ணி அது உள்ள போய் அது கையை பிடிச்சி அழிச்சிட்டு வந்தாதான் அந்த மரம் வெளியில வரும். எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் எவ்வளவு அழிஞ்சாலும் என் உயிரை கொடுத்து உன நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி தான் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்து வெளியில அழிச்சிட்டு வருது. அந்த மரத்தை தென்னை மரமா இருக்கட்டும், முளைக்கிற புல்லா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும், கருவில் இருக்கிற குழந்தைக்கு கூட தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்ப தண்ணீர் ஒன்றுதான் உள்ள புந்து கருவுள்ள புந்து அந்த உயிரோட உயிரா நின்று வெளியில வருது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னான். நீரின்றி இயங்காது உலகுன்னு திருவள்ளுவர் சொல்லல, அதுவும் சரிதான். ஆனா ஏன் தெரியுமா சொல்லல, இந்த பூமியில சூரியன் வெளிச்சம் எவ்வளவு போடுதோ அவ்வளவுதான் படும். 1 ஏக்கர் நிலம்னா அவ்வளவு நிலம் தான் அதுல இருக்கும். 1 சென்ட் 1 மில்லிமீட்டர் கூட வச்சீங்கன்னா 1 ஏக்கர் 1 மில்லிமீட்டர்னு தான் நீங்க சொல்ல முடியும். அப்ப 1 ஏக்கர்ல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுதான், 1 ஏக்கர் நிலத்துல எவ்வளவு காத்து போடுமோ அவ்வளவுதான். இது எல்லாமே இயற்கையா தான் அமையுது. ஒன்னே ஒன்ன மட்டும் நீங்க செயற்கையா அமைக்க முடியும், அதுக்கு பேர் தான் தண்ணீர். நீங்க விரும்பினா அமைக்கலாம், லட்டம் ஓடிடும். அதனாலதான் அமைத்தல்ங்கிற சொல்லியே திருவள்ளுவம் போட்டோம். அமைத்தல்ங்கிற சொல்ல போட்டதுக்கே காரணம் அது செயற்கையாக அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பொருள் சொன்னது அது. அது மாதிரி பூமியில இன்னைக்கு வந்து புவி வெப்பமயமாதல்ங்கிற ஒரு மிகப்பெரிய தலைப்பை சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தலைப்பே இல்லை. நல்லா யோசிங்க பாருங்க நண்பர்களே, ஒரு லிட்டர் தண்ணிய வந்து ஒரு பானையில ஊத்தி அரிசியும் தண்ணியும் ஒன்னா வச்சுதான் நம்ம எரிச்சு சாப்பிடுறோம் இல்லைங்களா. அரிசியும் தண்ணியும் ஒன்னா கலந்து வச்சு எரிக்கும் போது அந்த முதல்ல அந்த வெப்பத்தை எது வாங்கும், முதல்ல வந்து பானை வாங்கும், அடுத்தது நீர் வாங்கும், சரிதானே. அந்த நீர் வாங்கிட்டு என்ன செய்யும், அந்த வெப்பத்தை நீராவியா மாறி மேல போகும். எது வரையில் போகும், இந்த நீராவி வளிமண்டலத்தின் முனை வரைக்கும் போகும். வளிமண்டலத்தின் முனைக்கு போனது என்ன ஆகும், அப்படியே மேகமா உருமாறும். மேகமா மாறணும், திருப்பி என்ன ஆகும், நீரா மாறி பூமிக்கு வரும். நீரா மாறி பூமிக்கு வரும்போது குளிர்ச்சியா வருமா வெப்பமா வருமா, குளிர்ந்துதான் நீரா வரும், சரிதானே. அப்ப வெப்பம் என்னாச்சு, வெப்பத்தை அங்கேயே விட்டுட்டு இப்போ அந்த நீருக்கு பதிலா அந்த இடத்துல வெறும் மண்ணு 1 கிலோ வச்சு எரிக்கிறோம். அப்ப என்ன ஆகுங்க, மண்ணு சூடாயிரும்ல, மண்ணு சூடா என்ன செய்யும், அங்கேயே இருக்குமா மேகமண்டலத்துக்கு போகுமா, அங்கேயே இருக்கும். அப்ப மண்ணு வந்து வெப்பத்தை வாங்கிட்டு அங்கேயே இருக்கும், மேலும் மேலும் வெப்பம் வாங்கிட்டே இருக்கும். நீர் மட்டும்தான் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி செல்கிறது. வெப்பத்தை வளிமண்டலத்தின் முனையிலே விட்டுவிட்டு மீண்டும் குளிர்ந்து நீராக மாறி பூமிக்கு வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் வெப்ப கடத்தியாக நீரை பயன்படுத்தினார்கள். அதற்காகவே பூமியில் உள்ள வெப்பத்தை கடத்துவதற்காகவே பூமியில் நீரை நிறுத்தினான் தமிழன். அதற்காகவே அவன் நெல் என்ற ஒரு பொருளை, மிக நுண்ணிய புள்ளினத்தை சார்ந்த நெல் என்ற ஒரு உணவு தானியத்தை கையில் எடுத்தான். இதுலதான் என் உயிரே இருக்கணும், என்னுடைய வம்சத்து உயிரே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. அதனாலதான் ஒரு ஏக்கர்ல ஒரு அங்குலம் தண்ணி நின்னா 110 டன்னுங்கிறது ஒரு ஆய்வு. அப்ப ஒரு லிட்டர் தண்ணியை நீங்க நீராவியா மாத்தணும்னா எவ்வளவு விறகு தேவைப்படும் தெரியுமா? சுத்தமா ஒரு லிட்டர் தண்ணியை நீராவியா மாத்தணும்னா குறைச்சலா 4 கிலோ விறகு தேவைப்படும். ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம மிச்சம் ஆவியாக்கணும்னா 4 கிலோ விறகு தேவைப்படும். 4 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை ஒரு லிட்டர் தண்ணி கடத்துதுன்னு அர்த்தம். ஒரு லிட்டர் தண்ணி 4 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை கடத்துச்சுன்னா ஒரு டன் எவ்வளவு வெப்பத்தை கடத்தும்? 4 டன் விறகு எரிக்கிற வெப்பத்தை கடத்தும். நம்ம 50-60 ஆண்டுகள்ல எவ்வளவு நீரை தெரியுமா பூமி உள்ளேருந்து எடுத்திருக்கோம்? பூமி உள்ளேருந்து வெப்பம் வெளியில வந்துகிட்டே இருக்கு, சரிதானே? இப்ப பூமி வெப்பமாயிட்டுன்னு விஞ்ஞானிகள் எல்லாம் அலறாங்க. காரணம், பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து வெப்பம் வருது. ஏற்கனவே நம்ம அப்பம் பாட்டெல்லாம் என்ன செஞ்சோம்னா வரப்பு உயரன்னு சொல்லி வரப்பு உயரத்துக்கு நீரை நிறுத்தினாங்க. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர செங்கோல் உயரும் அப்படின்னு பொருள், சரிங்களா? அந்த வரப்பு உயர்ந்தனா ஒரு அங்குலம் தண்ணி 110 டன்னுனா ஒரு அடி தண்ணி எவ்வளவு பாருங்க, இவ்வளவு தண்ணியும் யார் ஆவியாக்கணும்? பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம் இவ்வளவு தண்ணியும் ஆவியாக்கணும். அந்த வெப்பத்தை பூரா இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு ஆவியா மாதிரி மேல போயிரும். அப்ப பூமியில வெப்பமே இருக்காது. இப்போ நம்ம தண்ணிய பூரா கோடான கோடி டன்னு தண்ணிய வந்து பூமி உள்ள இருந்து எங்கெல்லாம் மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டோம். அண்டார்டிகா பிரதேசம் கடுமையான பனி பிரதேசம், அங்க மனிதர்களே நட முடியாது. ஆர்டிக் பிரதேசமும் கடுமையான பனி பிரதேசம். அந்த இடத்துல உள்ள பனிமலைகள் உருகிறதுக்கு காரணம் சூரியன்கிட்ட இருந்து வர்ற வெப்பம் இல்ல, பூமியின் உள்ளிருந்து எழும்புகின்ற வெப்பத்தால தான் அந்த மலைகள்லாம் உருகுது. அந்த வெப்பத்தை அங்க போய் மனிதனே இல்ல, எப்படி அந்த வெப்பத்தை கடத்துறது? பூமியில இருக்கிற வெப்பத்தை எப்படி கடத்துறது? இதற்காகவே நெல் என்கிற ஒன்றை கண்டுபிடித்தான் உழவன். அதனால பூமியில ஆர்டிக் பிரதேசத்துல மனிதர்கள் வாழ முடியாது, அங்க போய் பூமியில இருந்து வெப்பத்தை கடத்த முடியாது. அண்டார்டிகாவில உள்ள பனி பிரதேசத்துல இருந்து பூமியில வெப்பத்தை கடத்த முடியாது. பூமத்திய ரக பிரதேச செங்குத்தான கதிர்கள் விடுற இடம் சூரியனுடைய கதிர்கள், அங்க வாழவே முடியாது. அதனால என்ன செஞ்சானா, மனிதர்கள் வாழ தகுந்த பூமியின் தென்பகுதியை தேர்ந்தெடுத்து கடலுக்கு எதிராக மழை நீரை நிறுத்தி அதிலிருந்து வெப்பத்தை கடத்தினான். இதற்காகவே நெல் என்ற ஒன்று பொருளை கண்டுபிடித்தான் தமிழன். அவன் கண்டுபிடித்த நெல் தெற்காசிய நாடுகள் முழுவதும் பயிரிடப்பட்டு, ஜப்பான், சீனா, இந்தோனேசியா, தாய்லாந்து, பர்மா, மலேசியா, இந்தியா, இலங்கை, இப்படியே பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, பிலிப்பைன்ஸ், இன்னும் நிறைய தெற்காசிய நாடுகள் முழுவதும் நெல்லோட ஆயுள் எவ்வளவுன்னு தெரியுங்களா? தமிழே தொன்மையான நூல் வந்து தொல்காப்பியன்னு சொல்றோம், 9000 வருஷம் கூட சொல்றாங்க. எவ்வளவு ஆண்டா வேணாலும் இருக்கட்டும், தொல்காப்பியத்திலே என்ன சொல்லுதுன்னா, நெல்லனப்படுவது நீருடைய நிலைமை அப்படின்னு சொல்லுது. நீரும் நிலமும் ஒண்ணு சேர்ந்த இடத்துக்கு தான் நெல்லுன்னு பேர், ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த இடத்துல நெல்லுன்னு சொல்லுது. இப்படியாக பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துகின்ற வேலையை நெல் செஞ்சுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. சுபா, நீரை நிலைநிறுத்துறத பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ரம்யா, நீரை நிலைநிறுத்துறதுல நெற்பயிரோட பங்கு என்னன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சதாச்சே. நரசிங்கநத்தத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்க டி ஞான பிரகாசம் அவங்க தமிழர் வேளாண்மை பத்தியும் அதுல இருக்கிற அறிவியல் பின்புலத்தை பத்தியும் நமக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரப்போற பகுதியிலயும் என்ன சொல்றாங்கன்னு நிகழ்ச்சிய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4 கிலோ விறகுல இருக்கிற வெப்பத்தை 1 லிட்டர் தண்ணி கடத்துது, ஆவியா மாறி வளிமண்டலத்துக்கு போச்சு. இந்த தண்ணி என்ன செஞ்சுங்க, திருப்பி வெப்பத்தை அங்க விட்டுட்டு குளிச்சு நீரா நீரா மாறி மீண்டும் பூமிக்கு வந்துடும். 1 வருஷத்துல 1 லிட்டர் தண்ணி 4 கிலோ விறகு அரிக்கிற வெப்பத்தை கடத்திடும். திருப்பி அடுத்த வருஷம் 4 கிலோ விறகு அரிக்கிற வெப்பத்தை கடத்தும். 1 லிட்டர் தண்ணிங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்ப 1 லிட்டர் தண்ணி 50 வருஷத்துல எவ்வளவு வெப்பத்தை கடத்திருக்குங்க? 200 கிலோ விறகு அரிக்கிற வெப்பத்தை 1 லிட்டர் தண்ணி 50 வருஷத்துல கடத்திருக்கோம். நம்ம 50 ஆண்டுகள்ல எவ்வளவு நீரை பூமி உள்ளேந்து எடுத்திருக்கோம் யாருக்கும் சொல்லவே தெரியாது. நம்ம அப்பா மாட்டெல்லாம் தண்ணி எடுத்தது எப்படி தெரியுமா? எடுத்தான் சும்மா சீச்சிட்டு ஊத்து ஊத்து தோண்டுனா தண்ணி வரும், கிணறு தோண்டி தண்ணி எடுத்தான், ஏரி குளங்கள்ல தண்ணி எடுத்தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஊத்துல எப்படி எடுப்போம், தண்ணி ஊற ஊற எடுப்போம். ஒரு மாடு கண்ணு போட்டுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு கறக்கதா வச்சுப்போம், அல்ல ஒரு 10 மாசம் கறக்கதா வச்சுப்போம். 10 மாசத்துக்கு தோராயமா பாத்தீங்கன்னா 10 × 30 நாள் 300 நாள், 300 × 4 லிட்டர் 1200 லிட்டர். 1200 லிட்டரை ஒரு ஈத்துல ஒரு மாடு கொடுக்கும் பால். அந்த பாலோட எடையை தூக்கி எடை வச்சீங்கன்னா 1 வருஷத்துல தன்னோட எடை விட அதிகமான எடை உள்ள பாலை ஒரு மாடு கொடுத்துரும். இந்த மாதிரி அவன் சுரக்க சுரக்க தண்ணியை எடுத்துக்கிட்டு இருந்தான். நம்ம என்ன செய்யறோம், ஒரே நேரத்துல மாட்டு காம்புல இருந்து பால் எடுக்கணும்னு நம்ம விரும்புறோம்னு வச்சுக்கோங்க, வருமா? வராது. முட்டையிடும் பார்த்த வெற்ற மாதிரி வெற்ற மாதிரி சரிங்களா, இவன் ஒரே நேரத்துல உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னால முடியலையோ முடியுதோ நான் எடுத்தே தீர்வன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், தண்ணீரை உறிஞ்சிட்டு இருக்கான். நம்ம அப்பம் பாட்டானை வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவோம். அவங்கள முன்னோர்கள்னா என்ன அர்த்தம், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள்னு அர்த்தம். அறிவிலேயே அவங்க முன்னோர்கள் தான், நமக்கு முன்னாடி இருப்பவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு தண்ணிங்கிற ஒண்ணு எப்ப கிடைக்குங்க, பூமிக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்குது, மேகத்தின் மூலமா, மழையின் மூலமாக, மழையின் மூலமா கிடைக்கும். மேகம் எப்படி உருவாகும், இங்க இருந்து போற ஆவிதான். சரிதானே, நீர் ஆவியாக்கலாம் மேகம் கிடைக்கும், நீராவிதான் மேகம், நீர் ஆவியாக்கலாம் மேகமே கிடையாது. அதற்காக தான் அவன் என்ன செஞ்சான், நீரை ஆவியாக்குவதற்காக வரப்படுத்தி நீரை நிறுத்தினான். குளத்துல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்துறீங்க, கடல்ல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்துறீங்க, நிலத்துல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்துறீங்க, எது சீக்கிரங்க ஆவியாகும், நிலத்துல இருக்கிறது தான் சீக்கிரம் ஆவியாகும். ஏன், பூமி உள்ள இருந்து வர்ற வெப்பமும் அதை சுலபமா தாக்க முடியும், சூரியன்கிட்ட இருந்து வர்ற வெப்பமும் சுலபமா தாக்க முடியும். குளத்துல தண்ணீர் பெருமளவுல இருக்கு, அது வந்து நிலத்தோட விளிம்புக்கு கீழே இருக்கு, அதனால அதை சீக்கிரமா தாக்க முடியாது. சூரியனும் அதை சீக்கிரம் தாக்க முடியாது, இது நிலத்து மட்டத்திலேயே இருக்கு, அதனால சுலபமா தாக்க முடியும். அதனாலதான் என்ன செஞ்சான், நிலத்துல வரப்புன்னு ஒண்ணு எடுத்து அவன் நீரை நிறுத்தணும். நீங்க வரப்போட முக்கியத்துவத்தை சொல்லிட்டு வரீங்க, சொல்லிட்டு வரேன், நீரை ஆவியாக்குறதையும் சொல்லிட்டு வரேன். நீரை ஆவியாக்கினதுனாலதான் மேகம் வந்தது, மேகம் வேணும்னாலே நீரை ஆவியாக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சது. அப்பதான் பூமி இருக்கிற வெப்பத்தை கடத்த முடியும், மீண்டும் மீண்டும் நீரை பூமிக்கு கொண்டு வர முடியும். இதற்காகவே மிக அதிகமாக நீரை நிறுத்தி அதிலேயே விளைகின்ற நெல் என்ற தானியத்தை தன்னுடைய உணவுப் பொருளாக கையில் எடுத்தான் உழவன். ஒரு வாழை மரத்துக்கு உள்ள தண்ணி தேவையில்ல, தேக்க மரத்துல ஒரு 3 அடி வாரம் தண்ணியை நிறுத்தி பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு தேக்க மரம் செத்துரும். தென்னை மரத்துல ஒரு 3 அடி வாரம் வச்சு பாருங்க, தென்னை மரம் செத்துரும். பூமியில தண்ணியிலேயே நின்று தண்ணியை விட்டு மேலெழும்பி விளைகின்ற ஒரே ஒரு தானியம் நெல் மட்டும்தான். இதற்காகத்தான் நெல் என்ற பொருளையே உழவன் கையில் எடுத்தான், தமிழ் உழவன். இப்ப பொதுவா உழவங்கிற ஒருத்தன் வந்து வேளாண்மை செய்யறான், இதைத்தான் எல்லாருமே சாப்பிடுறோம் இல்லீங்களா. அவன் வந்து இன மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன், உலகத்தில் உள்ள எல்லா உழவனும் அப்படித்தான். அவன் தான் இனத்துக்காக மட்டுமே உற்பத்தி பண்றதில்ல, தான் ஜாதிக்காக உற்பத்தி பண்றதில்ல, தன்னுடைய மதங்களுக்காக உற்பத்தி, தான் நாட்டுக்காரனுக்காக, தான் மொழி பேசுறவனுக்கு மட்டும்தான் நான் விவசாயம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றதில்ல. இதுதானே உழவனோட பெருமை. ஆனா தமிழ் உழவனுக்கு ஒரு பெருமை இருந்தது, என்ன தெரியுமா, எந்த உழவனுக்கும் இல்லாத ஒரு பெருமை தமிழ் உழவனுக்கு உண்டு. அவன் என்ன செஞ்சான்னா, தன்னுடைய மனித இனத்துக்காக மட்டுமே அவன் பண்ணல, பூமி உயிரோடு இருக்கிறதுக்காக பண்ணணும், பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக பண்ணணும். அவன் நிறுத்தின தண்ணியாலதான் பூமி இன்னைக்கு வெப்பத்தை கடத்தி உயிரோடு இருந்தது. அவன் நிறுத்தின தண்ணி எப்ப கிடைச்சது, ஆண்டுக்கு 2 மாசம் தான் மழை கிடைக்கும். தமிழ்ல நம்ம வந்து பருவ காலங்கள் 6 வகுத்து இருக்கோம் இல்லீங்களா, கார் குதிர் முன்பணி பின்பணி இளவேனியல் முதுவேனில் அப்படின்னு 6 பருவங்களா தமிழ்ல ஒருத்திருக்கோம். அதுல 2 மாசம் தான் பூமிக்கு மழையே கிடைக்கும். அந்த 2 மாசங்கள்ல பெய்யற மழையை மட்டுமே அவன் வரப்படுத்தி நிறுத்தணும். அப்பெல்லாம் போர் போட்டு ஓட்ட போட்டுலாம் எடுத்து பாய்ச்ச முடியாது, தானாவே தண்ணி கிடைக்காது. அந்த 2 மாதங்கள்ல பெய்த மழை மட்டுமே தூய மழை நீரை நிலத்துல நிறுத்தணுங்கிறதுக்காகவே நெல்லை நட்டு அந்த நீரை நீராவியா மாத்தி அதை மேகமா உருவாக்கணும். ஐப்பசி கார்த்திகை 2 மாசத்துல பெஞ்ச மழை வரப்படுத்தி நிறுத்தினதும் அடுத்தது மார்கழி தை வந்தது. அப்ப சூரியன் வந்து நீள்வட்ட பாதையில சூரியன் விட்டு விலகி இருக்கிற நாள் எப்பன்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை. விண்ணில் இருந்து குளிர்ச்சியை பூமி மிக அதிகமா உள்வாங்கிற நாள், சூரியனை விட்டு வெகு தொலைவுல தள்ளி இருக்கிற நாள். இந்த நாள்ல விண்ணில் இருந்து நீரை உள்வாங்க துவங்கியது பூமி சரிங்களா. அடுத்தது ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சதும் திருப்பி தை மாசம் பிறந்ததும் கோடை துவக்கம், உத்தராயணம் சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப என்ன செய்யும், சூரியனை நோக்கி பூமி நகர்கின்ற நாள். அப்ப சூரியனுடைய வெப்பம் அதிகமா பூமியை தாக்கும், பூமி உள்ள மழையை நின்று பண்ணதுனால பூமி உள்ள மையத்திலிருந்து வர்ற வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பூமியில இவன் நிறுத்தின தவினே ஆவியாக்க முயற்சி பண்ணும். ரெண்டும் சேர்ந்துகிட்டு ஐப்பசி கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி மாசம் ரெண்டும் சேர்ந்துட்டே இருக்கும். சூரியன் எவ்வளவு நாடி இருக்குங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதாவது எப்பன்னு கேட்டீங்கன்னா 10 மணி வரைக்கும் வெயில் தாக்காது மார்கழி மாசம், சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூலிங் ஆயிரும். ஏன்னா அவ்வளவு தண்ணி எங்க பார்த்தாலும் இருக்கு. அந்த தண்ணி மேல போன உடனேயே சூரியன் மறைஞ்ச உடனேயே திருப்பி வெளியில எங்க பார்த்தாலும் குளிர்ச்சியா இருக்கா, திருப்பி இந்த நீராவி மேகமா போவாது, உடனே குளிர்ந்து திருப்பி பூமிக்கு வந்துடும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பனி. சூரியன் மல்பசி கார்த்தியல்ல ஆவியா போன தண்ணி கொஞ்ச தூரம் மேல போன உடனேயே மேகமா மாறி உசக்க போக முடியாது, ஏன்னா அவ்வளவு இது பத்தாது, மேல எங்க பார்த்தாலும் குளிர்ச்சி இருக்கு வளிமண்டலத்துல. அதனால உடனே திரும்பி மீண்டும் வந்துடும். முன்பணி காலம்னு சொல்லுவோம், அதாவது பொழுது போன உடனேயே பனி பெய்யற நாள். எது மார்கழியின் தையும் முன்பணி காலம், அடுத்தது பின்பணி காலம். பின்பணி காலம்னா சூரியன் வேகமா உக்கிரமா அரிக்க ஆரம்பிச்சிடும். தை பறந்ததும் நம்ம என்ன செய்வோம்னா, தமிழர்கள்ட்ட ஒரு மரபு உண்டு, தரைய தோண்டி பொங்கல் வைப்பாங்க, கோடை துவங்கிட்டுன்னு அர்த்தம். மழைக்காலத்துல யாராவது தரையை தோண்டி பொங்கல் வைப்பாங்களா வாசல்ல, ஏன்னா கோடை துவங்கிருச்சுங்கிற சத்திய வார்த்தை அது, சத்தியமான உண்மையின் அடிப்படையில வாசலை தோண்டி பொங்க வைப்பாங்க. தை பறந்தா தரையில பொங்கல், அப்பல இருந்து கோடை துவங்கும். சூரியனும் பூமியும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த உழவை நிறுத்தின நீரை ஆவியாக்கிட்டு இருக்கும். நம்ம காப்பி குக்கர்ல எல்லாம் பாலை ஊத்தி எரிப்போம், குக்கர்ல தண்ணி ஊத்தி எரிப்போம், கொஞ்சோண்டு தண்ணி வைப்போமா நிறைய வைப்போமா, கொஞ்சோண்டு தண்ணி வைப்போம். அந்த ஒரு விசில், அந்த பிரஷர் விசில் வரும்போது அந்த நாசில எரிக்க அடைச்சா என்ன செய்யும், ஒட்டைச்சிரும். நீராவி எந்திரம்னு ஒண்ணு நம்ம பாத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ட்ரெயின் அதுல தான் போனோம். அந்த எந்திரத்தோட கொஞ்சோண்டு அந்த எந்திரத்தோட இதய மாதிரி உள்ள ஒரு வெசல்ல தான் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நீராவியா மாறி 32 கேரேஜ் சேர்த்து எடுத்துட்டு போவோம். அது மாதிரி 100,000 மடங்கு எடை உள்ள பொருளை அந்த நீராவி எடுத்துட்டு போவோம். அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு பிரஷர், அந்த கொஞ்சோண்டு நீர் ஆவி ஆனதுக்கே அவ்வளவு அழுத்தமோ அவ்வளவு ஆற்றலும் வந்துடும். இவன் நிறுத்தின தண்ணி ஐப்பசி கார்த்திகையில பெஞ்ச மழைய தலையில நிறுத்தி இவன் ஏற்படுத்துற நீராவி சூரியனும் பூமியும் போட்டி போட்டுக்கிட்டு எப்பையில இருந்து எரிக்குதுங்க. மார்கழி, தை, மாசி, பங்குனி போக போக வெயிலோட உக்கரம் அதிகம். சித்திரை, அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில், 110 டிகிரி ரெண்டும் சேர்ந்துகிட்டு போட்டி போட்டுக்கிட்டு எரிச்சு இந்த நீராவிய பூரா ஆவியாக்கும். 1 லிட்டர் தண்ணி கொஞ்சோடு காப்பி குக்கர்ல இருக்கிறதுக்கு இவ்வளவு அழுத்தம் ஏற்பட்டா இவன் கோடான கோடி டன்னு தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஏக்கர்ல நெல் வச்சிருப்பான் பாருங்க. அவ்வளவு ஏக்கர்லயும் வரப்போயிரம் தண்ணி, கிட்டத்தட்ட 4000 முழுமையுமே கூட நெல் விளைவு. 5 மேட்டூர் தண்ணி இவன் தரையில நிறுத்திருப்பான். 1 ஏக்கர்ல 1 அங்குலம் 110 டன்னு, மேட்டூர்ல எவ்வளவு தண்ணிங்கிறீங்க? 1 ஏக்கர்ல 1 அடி நின்னாலே 1300 டன்னு. தமிழ்நாட்டுல எத்தனை 1,00,000 ஏக்கர்னு கணக்கு பண்ணுங்க. மாரி காலத்துல நடற ஒரே ஒரு பயிர் நெல் பயிர். இவ்வளவு தண்ணி ஆவியா போச்சுன்னா மேல இவ்வளவு அழுத்தம் மேல நேரா மேல் நோக்கி தானே போகும். மேல் நோக்கி போகும்போது அவ்வளவு ஆவி என்ன செய்யும், எங்க போகும்? பளிமட்டத்துல நிக்கும், ஒரே இடத்துல நிக்குமா? கடல்ல இவ்வளவு ஆவி மேல போயிருக்குமா? இவன் தரையில நிறுத்தின அளவுக்கு போயிருக்குமா? போயிருக்காது. தரையில தான் மிக அதிகமான வெப்பம் இருக்கு. குளத்துல இருந்து இவ்வளவு தண்ணி ஆவியா போகாது, கடல்ல இருந்து இவ்வளவு தண்ணி ஆவியா போகாதுனாலதான் அங்க சீக்கிரம் ஆவியாக முடியாது. நிலத்துல இருக்கதான் சீக்கிரம் ஆவியாக மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுறாங்க. சித்திர மாசத்துல தாங்க முடியாத அழுத்தம், பிரஷர் குக்கர்ல ஏற்படுற மாதிரி, நீராவி என்ஜின்ல ஏற்படுற மாதிரி அழுத்தம் அதிகரிச்சு இந்த அழுத்தம் எங்கடா போறதுன்னு தெரியாது. பலூன்ல அதிகமா காத்தடிச்சு திறந்து விட்டா என்ன செய்யும்? எங்க அழுத்தம் குறைச்சலா இருக்கும் அங்க வரும், அதான் வெளியில வரும். பிரஷர் குக்கர்ல திறந்து விட்டீங்கன்னா அழுத்தம் குறைச்சலா இருக்கிற வெளிக்கு வரும். அதனால இது என்ன செய்யும், அழுத்தம் குறைச்சலா இருக்கிற கடல் பகுதியை நோக்கி அந்த நீராவி போகும். சரிங்களா? மாசி மாசம் துவங்கி மாசினாலே மேகம்னு ஒரு அருணம் உண்டு, தெரியுங்களா? ஏன்னா அப்பதான் மாசி மாசம் பாத்தீங்கன்னா வெண்பஞ்சு கூட்டம் மாதிரி மேகங்கள் வானத்துல போகும். இவன் நிறுத்தின நீர் தான் நீராவிய மாதிரி மேகங்களா ஒளா போயிடும். அது என்ன செய்யும், அழுத்தம் அதிகரிச்சு சித்திர மாச கடைசியில அழுத்தம் அதிகரிச்சு கடல் பகுதியை நோக்கி போகும். நிலத்திலிருந்து கடல் பகுதியை நோக்கி போகும். ஆணி ஆடி 2 மாசமா அடிச்சுட்டு போகும். அந்த காத்துக்கு என்ன பேரு தெரியுங்களா? ஆடி காத்துன்னு பேரு. ஆடி காத்து என்ன செய்யும், கம்மிய தூக்கம். அதோட பவர் எவ்வளவு, இன்ஜின் உள்ள இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணி 23 கேரேஜ் சேர்த்து எடுத்துட்டு போச்சு. ஆடி காத்து எவ்வளவு அழுத்தத்தோட மேல போயிருக்கு பாருங்க. அம்மிக்கல்ல ஏன் தூக்காது, அவ்வளவு நீரை ஆவியாக்கி இருக்கிறோம் நம்ம. அதனால இது போச்சு. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில மழை வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆடியில காத்து அடிச்சாதான் ஐப்பசியில மழை வரும்னு ஒரு பொருள் இருக்கு அதுல. சரியா? இங்கிருந்து போன பிறகு இங்க அழுத்தம் அதிகமா இருந்தது, அழுத்தம் குறைச்சலான கடல் நோக்கி போயிட்டு இப்போ இங்க அழுத்தம் இல்லாம போயிருக்கும். பலூன்ல காத்து வெளியில போயிட்டு பிரஷர் குக்கர்ல இருந்து அழுத்தம் வெளியில போயிட்டு இங்க அழுத்தம் குறைவு, அழுத்தம் குறைஞ்ச போச்சு. இப்ப அங்க போனதும் திருப்பி அதுதான் அங்க கடல் பகுதியில குளிர்ந்து ஏற்கனவே கொஞ்சோண்டு நீராவி இருந்தது பாருங்க, அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு ஐப்பசியில திரும்பி நிலத்துக்கே வரும். இவன் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு மிக அதிகமா கடல் பகுதியில இருந்த நீராவையும் எடுத்துட்டு வந்து கடல் மட்டம் உயர்ந்து விடாமலும் அந்த தூய நீரை, கடல்ல உப்பு கலந்த தண்ணி, தூய்மையான நீர், ஒரு நாய் செத்து கிடக்குன்னு வச்சுங்களேன் அது மேல கசகச நீரமா இருக்கு, அந்த தண்ணியும் ஆவியாகிதான் மேல போகுது இல்லைங்களா? அது மேகமா மாறி அதுவும் தான் பூமிக்கு வரும். அதை நம்ம நாய் செத்து கிடந்த தண்ணின்னு நினைப்போமா? 99.99% தூய்மையான நீர் மழை நீர். நாய் மேல இருந்த தண்ணி தான் போயிருக்கு. அது மாதிரி கடல்ல இருக்கிற உப்பை கூட மிக சுத்தமா வடிகட்டி நீராவியா மாத்தி தான் சூரியன் எடுத்துட்டு போய் அவ்வளவு தூய்மையான மேகங்களை உருவாக்கி அதை தான் நீரா கொண்டு வருது. அதை உழவ நிலத்துல கொண்டு வந்து ஊசணும். தன்னுடைய எளிமையான பாதங்களின் கீழ் இந்த பூமியினுடைய வலிமையை தீர்மானித்தவன் தமிழ் உழவன். அவ்வளவு மேகத்தையும் கொண்டு வந்து நிலத்துல பொழிய வச்சு நிலத்திலேயே நிறுத்தணும். நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன், எதற்காக உழவுங்கிற ஒன்ன பூமியில எந்த உயிரினமும் செய்யாம செஞ்சான் அப்படின்னு? இந்த பூமியை நிலை நிறுத்துவதற்காக, கடல் மட்டம் உயர்ந்து விடாமல் இருப்பதற்காக, பூமியில் இருக்கும் வெப்பத்தை தணிப்பதற்காக, பூமியில் உயிர்கள் உயிர் வாழ்வதற்காக, தி எக்ஸ்டென்ஷன் ஆர் த டெவலப்மெண்ட். சரியா? அந்த பூமியினுடைய அந்த நிலைத்த தன்மையை நிலை நிறுத்துவதற்காக வேளாண்மை என்ற ஒன்றை அறிவறிந்த தமிழர்கள் கையில் எடுத்தார்கள். என்ன சுபா, நிகழ்ச்சி எப்படி இருந்தது? ரம்யா, நிகழ்ச்சி ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. தமிழர் வேளாண்மையில என்னென்ன அறிவியல் உண்மைகள் இருக்கு பாத்தியா? சரியா சொன்ன. தமிழர்கள் வகுத்த 6 மாத காலங்கள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அறிவியல் உண்மைகளை பத்தி கூட இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இவ்ளோ விஷயங்களை நமக்கு சொல்லிருக்காங்க நரசிங்க நத்தத்துல இருந்து பேசின டி ஞான பிரகாசம் ஐயா. அவங்க இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆர் வெங்கடேஸ்வரன் சார் அவங்கதான். சுபா, இது இன்னையோட முடிய போறது இல்ல, நாளைக்கும் இவங்க பேச வராங்க தமிழர் வேளாண்மை அதுல உள்ள செயல்முறைகளை பத்தி.